ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஶ்சதயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயா விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகளம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிருதேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராப்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயற்புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மென்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேன கருள் செய் நீயே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரணம் ப்ரபத்யே. நமஸ்ததசே. ஆண்டாள் நாச்சியார் தான் பூமாதேவியாக இருக்கும் பொழுது வராக அவதாரம் எடுத்த எம்பெருமானிடமிருந்து இந்த மக்களை காப்பதற்கான ஒரு லகுவான உபாயத்தை பெற்றுக்கொண்டு பெரியாழ்வாரோட திருக்குமாரத்திய அவதரிச்சு திருப்பாவை அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தையும் நாச்சியார் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு கொடுத்தார். விஷ்ணு சித்தர் அப்படின்ற பெரியாழ்வாரை அவள் தேர்ந்தெடுப்பதற்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்குமே வராகன் தான் காரணம். அதாவது பாண்டிய தேசத்து ராஜாவான ஸ்ரீவல்லப தேவன் அப்படின்றவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவர் ஒரு நாள் வந்து நகர்வலம் போறார். அப்படி போகும்போது இந்த ராத்திரி வேளையில நகர்வலம் போறார் ஊரு கண்காணிக்கிறதுக்காக. போகும்போது ஒரு வயசானவரை பாக்கிறார். நீர் எங்க போறார் இந்த ராத்திரி வேளையில என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னும் போது அவர் சொல்றார், நான் வடதேசத்துல இருந்து வந்திருக்கேன், ஒரு யாத்திரையா வந்திருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போறார். இவருக்கு அந்த ஸ்லோகம் காதுல விழருது. நாலு வரிகள் கொண்ட அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, எட்டு மாதம் பாடுபட்டால் ஒரு மழை காலத்தும் போது அந்த நாலு மாதம் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம், பகல்ல வேலைகளை செஞ்சு முடிச்சா இரவுல நிம்மதியா தூங்கலாம், சிறிய வயதிலேயே சுறுசுறுப்பா வேலை செஞ்சு சம்பாதிச்சா வயசான காலத்துல நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு மூணு லைன் சொல்லி முடிச்சுட்டு நாலாவது வரியா அவர் சொல்றார், பரத்வஹேதோ இஹ ஜென்ம நாஷ்ட அப்படின்னார். இந்த ஜென்மத்துல பாடுபட்டா பரத்துவத்தை அடையலாம் அப்படின்ற அது ராஜாக்கு முதல் மூணு வரி புரியறது. இந்த பரத்துவம்னா என்னன்னு புரியல. யாரு பரத்துவம் அப்படின்றது அந்த வார்த்தையில இவருக்கு சந்தேகம் வந்துடுறது. உடனே அரசவைக்கு வந்து செல்வ நம்பி அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் வந்து இந்த அரசவை வித்வானவர், அவரை கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேக்குறார். அவருடனே பரத்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்றார். இவருக்கு அது புரியல, ஒத்துக்க முடியல. யாரு பரத்வம், யார் அந்த பரபிரம்மம் அப்படிங்கறது தெரியணுங்கிறதுக்காக பொற்காசெல்லாம் அடங்கின ஒரு மூட்டை பொற்கிழின்னு சொல்லுவா, அதை ஒரு மந்திரத்தால கட்டி தொங்க விடுறான். ஒரு வித்வத் சதஸ் மாதிரி நடத்துறான். இப்ப வந்து யார் வந்து பரத்துவம் இவர் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த மூட்டையானது, அந்த பொற்கிழியானது கீழே விழறதோ அதுதான் கரெக்டான பரத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி மந்திர கட்டு போட்டு இதை அந்தரத்துல நிக்க வைக்கிறார். இதுக்கான தண்டோரா போட்டுடுறான். யாரு பரன் அப்படின்றதுல அவளுக்கு தோணினதை எல்லாரும் வந்து சொல்றா. ஆனா ஒன்னும் நடக்கல. அப்ப அதே ஊர்ல விஷ்ணு சித்தர் வசிக்கிறார். இவர் வந்து ஒரு நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு பூமாலை தொடுத்து முடிஞ்சப்போ பாமாலையும் சூட்டி தன்னோட மனசுக்கு திருப்தியா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது பெருமாள் வந்து அவர்கிட்ட சொல்றாராம், நீர் போய் யார் பரத்வம்னு சொல்லுமே அப்படின்னு கேக்குறார். உன்னை அவர் சொல்றது, எனக்கு என்ன வாதம் பண்ணவா தெரியும், நான் வந்து பெருசா படிச்சவனும் இல்ல, எப்படி நிர்தாரணம் பண்ணணும்னு கூட தெரியாது, என்ன சொல்லணும்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ இந்த தோட்டம் வளர்த்து இந்த பூமாலை, எனக்கு தெரிஞ்ச பாமாலைன்னு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே பெருமாள் கேட்டாராம், ஓ அப்ப இதெல்லாம் பண்றது உண்மை சாமர்த்தியத்தினாலன்னு நினைப்பா அப்படின்னாராம். உடனே அவருக்கு புரிஞ்சிருத்து, எல்லாத்தையும் நடத்துறவர் பெருமாள் தான் அப்படிங்கறது புரிஞ்ச உடனே, நீர் நியமிக்கிறேன்னா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறார். அதனால இவர் பெருமாளோட வார்த்தையை சிரசா ஏத்துண்டு அங்க போய் இவர் வந்து பரத்வம்னா என்ன அப்படின்னு அந்த இடத்துல போய் நிர்தாரணம் பண்ண போறார். இது வந்து தன்னோட திருமொழியில பெரியாழ்வாரே சாய்ச்சிருக்கார். எயிற்றிடை மண் கொண்ட வெந்தை இராப்பகல் ஓதுவி தென்னை அப்படின்னர், பயற்றி பணி செய்ய கொண்டான் அப்படின்னர். அதாவது ராப்பகலா பெருமாளே ஒரு நாள்ல உட்கார்ந்துட்டு அத்தனையும் சொல்லி கொடுத்தாராம். பரத்வத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளே உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாராம் வராகம் தான். அப்ப அவர் ராஜ்யசபைக்கு வரார். அங்க வந்து பரத்வத்தை நிர்ணயம் பண்ண உடனே அந்த பொற்கிழியானது கீழே விழருது. அதனாலதான் இவருக்கான தனியன் என்னன்னா, பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு. வேண்டிய வேதங்கள் ஓதி, அதாவது இந்த வேதத்தோட அந்த வாக்கியங்கள்னா என்ன எடுத்து நிர்ணயம் பண்ணுமே, என்ன சொல்லி நிர்ணயம் பண்ணுமேன்னு அந்த வேதங்கள் வரிசை கட்டி நின்றுதான். அதுல தனக்கு வேண்டிய வேதங்களை இவர் தேடி எடுத்துட்டு அவர் வந்து வாதம் பண்ணார் அப்படின்னு வியாக்கியானம். ஆக நாதமுனிகள் இவருக்கு தனியன் சமர்ப்பிக்கும் போது குருமுகம் அனதீத்திய அப்படின்னு, குருமுகம் அனதீத்திய அதாவது ஒரு குருகுலம் போய் ஒரு குருமுகமா இவர் கற்றவர் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஆக பெருமாளே இவருக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். இப்படி பெரியாழ்வாருக்கும் வராக பெருமாளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால ஆண்டாள் நாச்சியார் இவரை தேர்ந்தெடுத்து இவரோட நந்தவனத்துல இருந்த ஒரு துளசி செடியின் அடியில அயோனிஜையா பிறக்கிறார். இவரோட வளர்ப்பு குமாரத்தி ஆறாவது குழந்தைக்கு ஒரு பாலும் மண்ணமும் கொடுத்து வளர்க்கிற மாதிரி கிருஷ்ண பிரேமையையும் பக்தியையும் ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சார். அதனால தன்னோட சின்னஞ்சிறு வயசுலயே ரொம்ப சிற்றஞ்சிருக்காளே அப்படின்னு அவ சொன்ன மாதிரி ரொம்ப சின்னஞ்சிறு வயசுலயே திருப்பாவைன்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை அவ கொடுக்கறான். வேதமனைத்துக்கும் வித்து அப்படின்னு திருப்பாவைக்கு சொல்லுவா. ஏன் அப்படின்னா வேதமானது பரபிரம்மம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுல வந்து ஒரு இவர் தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ற மாதிரியான வார்த்தை இருக்காது. அது வந்து ஒரு ரூம் ஃபார் இன்டர்பிரிட்டேஷனா இருக்கும். இப்படி சொன்னா இப்படி எடுத்துக்கலாம். சில இடங்கள்ல இந்திரன் இருக்கும், சில இடங்கள்ல பெருமாள்னு இருக்கும், சில இடங்கள்ல ருத்ரன் இருக்கும். அப்ப எப்படி அதை வந்து நிர்தாரணம் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வேதத்துல. ஆனா நம் நாச்சியார் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படின்னு சொன்னதன் மூலமா அந்த வேதம் அனைத்துக்கும் வித்தா இருக்கிறது எதுன்னா திருப்பாவை தான் முதல் பாசுரத்திலேயே சொல்லிட்டான். இப்படி வளர்ந்தவோ கிருஷ்ணனை அடையணும் அப்படின்னு மார்கழி நோம்பு அனுஷ்டிக்கிறா, பரசமர்ப்பணம் பண்றா. ஆனா கிருஷ்ணன் வரல. அடுத்தது ஒரு 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழியும் கிருஷ்ணனுக்காகன்னு நினைச்சிட்டு நமக்கு தான் கொடுத்துருக்கா, நம்ம தான் அதை அனுபவிக்கிறோம் அவ்வளவு அழகா. ஆக இப்போ இந்த பெண் வந்து கண்ணனுக்குன்னே தன்னோட வாழ்க்கைன்னு வாழ்ந்து கல்யாணம்னு பண்ணிண்டா அது பெருமாளை தான் பண்ணிப்பேன், மானிடவர்க்கு என்று பேச்சுபடில் வாழகில்லேன்னு சொல்ற அளவுக்கு உறுதி ஏறது இவளுக்கு. இதை பார்க்கும்போது பெரியாழ்வார்க்கு ரொம்ப கவலை வந்துருக்கு. இப்போ இந்த கலியுகத்துல எப்படி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது அவருக்கு புரியல. பொண்ணை என்ன சொல்லி சமாதானம் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா பொண்ணு தப்பான வழியிலையும் இல்லையே, அவ சரியாதான் இருக்கா. அதனால இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கலங்கின்னு இருக்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் பெருமாளுக்கு பூ தொடுத்து எடுத்துட்டு போகும்போது அது தான் அழகு பாக்குறா, தான் சாத்திண்டு அதை வந்து அழகு பார்த்துண்டு இந்த பெருமாளுக்கு நான் ஏற்றவளா இருக்கேனா அப்படின்னு சரி பார்க்கறா டெய்லி அந்த பூமாலைய சாத்திட்டு. இதை ஒரு நாள் அவர் பார்த்துட்டு பதறி போய் அதுக்காக புது மாலையை தொடுத்து பெருமாளுக்கு சாத்த போறார். பெருமாள் அதை ஏற்க மறுத்துட்டார், எனக்கு அது வேண்டாம், அவ சூடி கொடுத்த அந்த மாலை தான் வேணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் பெரியாழ்வாருக்கு தன்னோட பெண்ணோட பெருமை தெரியறது. சரி, எப்படியும் பெருமாள் இவளை கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை வருது அந்த இடத்துலதான் அவருக்கு. ஒரு நாள் ஆண்டாளானவள் தன்னோட தோழிகள் கிட்ட தன்னோட கனவை பத்தி சொல்றான். அந்த கனவுல வந்து 1000 யானைகள் சூழ பெருமாள் வந்து தன்னை கைப்பிடிச்சதா தன்னுடைய தோழிகள் கிட்ட கனவை சொல்றா. அப்ப தோழி கேக்குறா, எதுக்குடி 1000 யானைகள் வரணும் அப்படின்னு ஆண்டாள் சாய்க்கிறா. எங்க அப்பா சொல்லி இருக்க, தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான்னு, அவனுக்கு 1000 தோழர்கள் உண்டு, அதனால 1000 யானைகள் மீது அத்தனை பேரும் கூட்டிண்டு அவன் கண்டிப்பா வருவான், அப்படி வந்தா என்ன நடக்கும்ன்றத விவரிக்கிறான். அப்படி அந்த கிருஷ்ணனானவன் வந்த உடனே, எம்பெருமானவன் வந்த உடனே தோரணம் பொற்குடம் இதெல்லாம் வச்சு வரவேற்பு கொடுத்து வாழை தேங்காய் குலை இதெல்லாம் கொண்டு அலங்காரங்கள்லாம் பண்ணோம். அப்போ அவனோட சார்பா இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் வந்து நாளை நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் இவா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி, எனக்கு நாத்தனாரான வகையில இருக்கக்கூடிய அந்தரி எனப்படும் துர்கையானவள் நிச்சயதார்த்த புடவையை கொடுக்கறா. அப்ப வேதம் ஓதும் மந்தனர்கள் எல்லாரும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு மந்திரம் ஜபிச்சு எனக்கும் எம்பெருமானுக்கும் அந்த கங்கண சூத்திரம் அந்த ரக்ஷாபந்தனம்னு சொல்லுவாளே அது கையில கட்டுறா. இத்தனை இளம்பெண்கள் நீங்கள்லாம் கூட இருக்கீங்கோ, இளம்பெண்கள் மங்களகரமா விளக்கு கொண்டு ரெண்டு பக்கமும் பிடிச்சுட்டு நிக்கும் போது நடுவுல பெருமாள் அப்படி பாதுகைகளை சாத்திண்டு அந்த பாதுகையோட சப்தம் ஒலிக்க பந்தலுக்கு வரவர். அப்படி வரும்போது அக்னி சாட்சியா வச்சு பாணி கிரகணம் நடந்து 7 நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வலம் வந்து 7 பிறவிக்கும் எப்பவுமே சேர்ந்து இருப்போம், பிரியமாட்டோம்னு விரதம் எடுத்துக்கிறோம் நாங்கோ. அவனோட திருவடியே கதின்னு இருக்கிற என்னோட பாதத்தை பிடிச்சு, அவன் திருவடிதான் எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன், ஆனா என்னோட பாதத்தை அவன் பிடிச்சு அம்மியை மிதிக்க சொல்ல அடுத்தது எங்களுக்கு லாஜஹோமமும் நடக்கிறது. கடைசியா விவாகம் பூர்த்தியாகி வசந்த மஞ்சனீர் தெளிச்சு ஆரத்தி எடுத்து வைபோகமா எங்களோட திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா தோழிகள் கிட்ட. இத பெரியாழ்வார் கேட்டுண்டே வந்துடுறார். அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது, வருத்தமானது உச்சத்துக்கே போயிடுறது. இந்த பொண்ணை என்ன சொல்லி நான் இனிமே திருத்துவேன்னு தெரியலையே, பெருமாளோட கல்யாணம்ன்ற கனவு வரைக்கும் போயிட்டாளே அப்படின்னு பெருமாள் ஒன்னும் ஒரு வழியும் காமிக்கிறதா தெரியலையேன்னு பெருமாளோட திருவடியில போய் சரணாகதி பண்ற. பெருமாளே என்ன கைவிட்டுடாதீரும், உண்மையே நினைச்சு உருகிற என் பொண்ணை ஏத்துக்கணும் நீர்தான் சுவாமி அப்படின்னு இவர் வேண்டும் போது அந்த ராத்திரியில பெருமாள் அவருக்கு கனவுல வரார். யாமே உன் மகளை ஏற்போம் அப்படின்ற இந்த நல்ல செய்திய தன்னோட பொன் கிட்ட கார்த்தால எழுந்த உடனே அவர் சொல்ற, கேட்டுண்டே தோழிகளும் வந்துடுறா. அப்ப எங்க ஆண்டாளுக்கு பெருமாளோட கல்யாணம் நடக்க போறதான அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரசங்கமே நடக்கிறது. எல்லாரும் எல்லா தோழிகளும் சுத்தி நிக்கிறா. நடுவுல ஆண்டாளை உட்கார வச்சுட்டு முதல் பெண் சொல்றா, கொத நீ பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்க போறியாமேடி, எந்த பெருமாள்டி உனக்கு வேணும், பத்ரிகாசிரமத்தை பெருமாளை பண்ணிக்கோ, அப்போ உன்னை பாக்குற சாக்குல நாங்களும் அங்கெல்லாம் வருவோம் அப்படிங்கிற இன்னொரு பெண் சொல்றா. சும்மா இருடி, முற்றமுத்து கோல் துணையான்னு வயசானவாள்லாம் அங்க போகவே முடியாது, விஷ்ணு சித்தர் எப்படி சீர்கொண்டு போவார் அவ்வளவு தூரம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு, நீ வேணா மதுரா பிருந்தாவன் அயோத்தி இந்த பக்கம் வேணா எங்கேயானா பண்ணிக்கோடின்ற உடனே முதல் பொண்ணு சொல்றா. அது மட்டும் என்ன பக்கத்துலயா இருக்கு, வடதேசம் தான் வேண்டாம், தென் தேசத்துல இல்லாத பெருமாளா நமக்கு, நீ இந்த பக்கம் சொல்லு அப்படிங்கிறா. உடனே சொல்றா, சரி அப்போ அகோபிலம் நரசிம்மன் பண்ணிக்கோடி, ஏன்னா மாரி மலமுழஞ்சல் பாட்டுல நீ அவரை மனசுல வச்சுட்டுதான் நீ பாடின அதை எங்களுக்கு தெரியும், அதனால அவரையே பண்ணிக்கிறியா அப்படின்னு. உடனே இன்னொருத்தி சொல்றான், அது ஒரே வன பிரதேசம், அது பின்னாடி நாள்ல யாராவது அழகி சிங்கர் மாதிரி யாராவது வந்து அந்த இடத்த சரி பண்ணாதான் உண்டு, அங்கெல்லாம் ரொம்ப அபாயம் ஜாஸ்தி, அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டான். சரி அப்போ திருநீர்மலை திருமலை அப்படிங்கிறா, ஏன்னா திருநீர்மலையை விட திருமலை அங்கேந்து பக்கம், அதனால திருமலை அப்படிங்கிறா. நீதான் மேகங்கள் எல்லாம் அப்ப தூது விட்டையே, அந்த வேங்கடவன் தான் வேணும் அப்படின்னு, அப்ப அவரை பண்ணிக்கோ அப்படிங்கிறா. இவனே சொல்றா, ஏ அவர் இன்னும் ஒரு கல்யாண கடனே அடைச்ச முடியல, ஏற்கனவே பத்மாவதி தாயாரே கீழே தான் இருக்கா, இவ போனா எங்கடி இருப்பா, கோதை மனத்துக்கினியான்னு நீ சொன்னது யாரு, ராமனு தானே சொன்ன, அப்ப திருவள்ளூர் வீரராகவனை பண்ணிக்கோடி, அவரும் வீரராகவண்டியவர் அப்படிங்கிறா. உன்னே இன்னொருத்தி சொல்றா, இல்ல இல்ல அவர் வந்து துப்பட்டி சாத்திப்பார், பார்க்க லுங்கி மாதிரி இருக்கும், அவர் வந்து ஏகபத்னி விரதன்னு வேற விரதம் வச்சுட்டு இருக்கார், அதனால அவர் வேண்டாம், திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறா. இவன் உடனே சொல்றா, அவர் ஏகபத்னி விரதன்னா இவர் ஏகப்பட்ட பத்னி விரதன்டி, ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் இவருக்கு மனைவிகள் எல்லாம் இருக்கா, அதோட மீசை வேற வச்சுட்டு இருக்கார், பெரிய ஆழ்வார் எப்படி ஒத்துப்பார், அவர் எவ்வளோ அனுஷ்டானத்தோட இருக்கிறவர், அவர் எப்படி ஒத்துப்பார், இந்த பாரு இந்த பெண் வருத்த மரியாதவன் ஏலா பொய்கள் உரைப்பான்னு ஏற்கனவே ஆண்டாள் சொல்லியிருக்கா, அதனால இந்த தேரெழுந்தூர் திருக்கண்ணங்குடி கபிஸ்தலம் திருக்கண்ணமங்கை திருக்கோவிலூர்னு இந்த கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட எந்த கோவிலும் வேணாண்டி அப்படின்ட்டா. சரி அப்ப காஞ்சிபுரம் வரதன் அவ்வளோ அழகு, நீ வேண்டான்னு சொல்லவே முடியாது, இருபறி திசைந்த மகுடமும் எழில்வதி திகழ்ந்த வதனமும் அப்பேற்பட்ட அழகன் அந்த காஞ்சிபுரம் வரதன், கேட்டதெல்லாம் கொடுக்கிறவர்டி அவர், அவரை பண்ணிக்கோ அப்படின்னா உடனே எல்லா பெண்களுக்கும் ஒரு சந்தோஷம் வருது. ஆமா ஆமா ரொம்ப அழகன் தான் அவர், சந்தேகமே இல்ல, ஆனா அங்க ஏற்கனவே மலையாள நாச்சியார் இருக்காளாமே, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு, வேணும்னா பக்கத்துல இருக்கிற ஏதோத்தகாரியை வேணா போய் பாக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அவர் வேணாண்டி, பக்தன் வந்து கூப்பிட்டா உடனே கிளம்பி போயிடுவார், அதனால அவர் வேண்டாம் அப்படின்ட்டா. சரி அப்ப கேரள திவ்ய தேச பெருமாள்லாம் வேணா போய் பாக்கலாமா, அந்த கேரளான்றது ரொம்ப அழகா இருக்கும், அந்த இடமே அவ்வளவு சிலு சிலுன்னு இருக்கும், அங்க போலாமா அப்படின்னா, வேணா வேணா அங்க ஈரப்புடவையோட அனுஷ்டானம், நம்மளுக்கு அதெல்லாம் சரி வராது, நம்ம பக்கத்துல அது வழக்கமே கிடையாது, வேணும்னா அனந்த பத்மநாபன் வேணா யோசிக்கலாம், ஏண்டி அவரும் கேரளா தானடி அப்படின்னா இருக்கலாம், ஆனா அவருக்கு நிறைய லாக்கர் இருக்கு, அவரை வேணா கொஞ்சம் போய் பாத்துட்டு வரலாமா அப்படிங்கிறா. வேண்டாண்டி மூணு வாசல் நம்ம கோத பாவம், வாசு தெளிச்சு கோலம் போட்டே டயர்ட் ஆயிடுவா, அதனால அவர் வேண்டாம். சரி திருமாலிருஞ்சோலை அழகன் அப்படின்னா 100 தடா சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன ஆண்டாள், அப்ப கூட பதிலே சொல்லல, அவர் ஒன்னும் வேண்டாம், அவர் அழகன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொருத்தர் ஞாபகம் வருது, சௌரிராஜ பெருமாள் எப்படி அப்படின்னு கேக்குறா. அச்சோ ஒருவர் அழகியவா, பரம அழகன் அவர், ஆனா என்ன ஒண்ணுன்னா அவர் பரமசிவனார் வேஷம் போட்டுப்பார், இவா பரமை காந்தி அப்பாவும் பொண்ணும், அதனால அது சரி வருமான்னு தெரியல, இந்த பிரபந்தத்துக்குன்னே இருக்கிற பெருமாள் ஆறாவது முதன் எப்படி அப்படின்னு கேக்குறா. போருமே கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுகாழி கேசனேன்னு சொன்னா உடனே எழுந்தவர் பாதியில அப்படியே நிற்பார் அவர், அவர் வந்து திருமழை செயாழ்வார்க்கு கட்டுப்பட்டவர்டி அவர், அது சரி வராது. திருவடந்தை பெருமாள், திருவடந்தை பெருமாள் நித்தியம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு, அவருக்கு வந்து 365 பேர் ஏற்கனவே இருக்கா, இவோ அந்த கோஷ்டியில 366வதா போகணும், தினம் வேற கூறப்படவதான், அங்க வந்து நமக்கு சாய்ஸே கிடையாது, அதனால அவர் வேண்டாம். இப்ப நான் ஒருத்தர சொல்றேன், உங்களால எந்த காரணம் கொண்டும் வேண்டாம்னு சொல்லவே முடியாது, அவர் அப்பேற்பட்ட பெருமாள் திருவகேந்திரபுரம் தேவநாதன் அப்படின்றா. உடனே எல்லாரும் சொல்றலாம், ஆமா ஆமா உண்மையிலேயே அவர் ரொம்ப அழகுதான், சொக்க வைக்கிறவர் தான், ஆண்டாள் மட்டுமே இல்ல நம்ம எல்லாருமே கூட பண்ணிக்கலாம் தான், அந்த ஊரே அவ்வளவு அழகு, ஒரு பக்கம் கருட நதி ஒரு பக்கம் மலைன்னு சிலு சிலுன்னு நன்னாதான் இருக்கும், ஆனா அப்படின்னாலாம் என்னடியானா அப்படின்னா, கொஞ்ச நாள் தாண்டி இவளுக்கு அங்க கவனிப்பு இருக்கும், ஏன்னா பின்னாடி நாள்ல கவிதார்க்கிக சிம்மம்னு ஒருத்தர் வருவார், அவரை பார்த்த உடனே இந்த தேவநாதனுக்கு சகலமும் மறந்து போயிடும், அவருக்கு இவர் இவருக்கு அவர்னு இவா ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருப்பா, நம்மளெல்லாம் இவா யாரும் கண்டுக்கவே மாட்டாடி அப்படின்றா. பின்ன யாரதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இவாளுக்குள்ள பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு, இத ஆண்டாள் பார்த்துட்டே இருக்கா சிரிச்சுண்டு. அப்ப பெரிய ஆழ்வார் அங்க வர கோத கிட்ட கேக்குற, நீ என்னமா நினைச்சுட்டு இருக்க, இவாள் எல்லாம் பேசறது இருக்கட்டும், உன் மனசுல என்னமா இருக்கு, நீ என்னமா நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குற. உடனே அதுக்கு அவ சொல்றா, அப்பா நான் என்னைக்குமே உங்க பொண்ணுப்பா, நீர் யார சொல்றேரோ அவரை பண்ணிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற. அப்ப பெரியாழ்வார் சாய்க்கிறார், தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரளாய் மூவுருவில் இராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோவில், அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை தான் சொல்லுவோம். இது வந்து பெரியாழ்வார் திருமொழியிலேயே இருக்கிற பாசுரம் இது. அதனால ரங்கநாதனை பண்ணிக்கோமா அப்படிங்கிற உடனே சரி அப்படின்னு இடுறான். ஏன்னா இப்ப சொன்ன இத்தனை பெருமாளுக்கும் ஆதி மூலம் யாருன்னா ரங்கநாதன் தான் அப்படிங்கறதுனால சரிப்பா நீ சொன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். உடனே இவ அத்தனை தோழிகளும் சேர்ந்து வெய்யறா, எப்ப அவர் பெரியாழ்வார் அந்த பக்கம் போவார்னு பார்த்துண்டு, ஏண்டி அப்பா சொன்னா உடனே தலையாற்றையே, நீ கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? நாகேஷய சுதனு பக்ஷிரத கதம் தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராணஹா, வயசானவர் அவர், உனக்கு என்ன பைத்தியமா அவரை போய் பண்ணிக்கிறேன்றியே. பாம்பின் அணையில படுத்துக்கிறார், பறவை மீது பறக்கிறார், எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் புருஷ புராணகா, ரொம்ப ரொம்ப வயசானவர், அவரை போய் நீ பண்ணிப்பியா அப்படின்றா. இதெல்லாம் கேட்டு கோதை நாச்சியார் சிரிக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என் பேர்லதான் இவாளுக்கெல்லாம் எவ்வளவு பாசம், நான் வந்து ஒரு ஒரு எப்படி இருக்கணும், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இவாள்லாம் இவ்வளவு ஆசைப்படுறாளேன்னு அந்த அந்த தோழிகள் மேலே அவளுக்கு கோபமே வரலையா, அவ அவ்வளோ சந்தோஷப்பட்டாலும். அப்ப அவ சொல்றா, நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்றீங்களே, எல்லா ஆழ்வாரும் பாடின பெருமாள் யாரு? அவர் தானே. நீ சொல்றையே என்னுடைய மனத்துக்கு நீயான் ராமன்னு அந்த ராமனே ஆராதிச்ச பெருமாள் யாரு? ரங்கன் தான். கிருஷ்ணனுக்கு முன்பே இருந்து இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் யாரு? எல்லாத்துக்கும் மேலா எனக்கு அவரை பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு அப்படின்னா, என்ன அப்படின்னா, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேங்கிறதுக்காக தான் எத்தைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபிநியதம் நிகிதா கடாக்ஷாகான்னு தெற்கு திசையில தூங்கும் போது கூட தெற்கு திசையே அவர் ஏன் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேங்கிறதுக்காக தான் அவர் பார்த்துட்டு இருக்காராம், அதனால நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவ இங்க இத சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல பெரிய பெருமாள் அங்க அர்ச்சகர்கிட்ட விஷயத்த சொல்லி ஆண்டாள் நாச்சியார தந்த பல்லக்குல அழைச்சிண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றார். இங்கேந்து பெரியாழ்வார் தன் பொண்ணை அழைச்சிண்டு ஸ்ரீரங்கம் வரார். என்ன நடக்கும், எப்படி நடக்கும் யாருக்குமே தெரியாது, புரியல. அத்தனை பேரும் பிரணவாகார விமானத்துக்கு எழுந்தருளி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான சேவிக்கத்துக்காக உள்ள நுழையிறார். இந்த ஸ்ரீ வல்லபத்தேவன் பாண்டியன் வந்து தன்னோட சீர்வரிசை அத்தனையும் அனுப்புற ஆண்டாள் கூட சர்வ ஆபரண பூஷிதையார் பட்டாடையுடன் இந்த கோதானாச்சியார் சாக்ஷாத் பெரிய பிராட்டியின் கலையோடும் பூமாதேவியின் பெருமையோடும் நீலாதேவியின் நளினத்தோடும் பாதுகாதேவியின் பவ்யத்தோடும் எம்பெருமான் கிட்ட போறா. அந்த ஆவலோட சன்னதி அருகில போய் நிக்கிறா. இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது பெருமாளோட திருவடிய அணுகி அவ வணங்கின அந்த க்ஷணம் ஒரு ஜோதிஷா மாறி பெருமாளோட அப்படியே கலந்துட்டான். பெருமாள் அவளை அப்படியே ஸ்வீகரிச்சுட்டார். கண் முன்னாடி நடந்த இத்தனை ஆச்சரியங்களையும் சேவிச்ச விஷ்ணு சித்தருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. சித்தமே ஒரு நிமிஷம் அவருக்கு கலங்கி போயிருத்து, இனிமே தன்னை பொண்ண பார்க்கவே முடியாதுன்ற துயரம் மனசுல வரும்போது தவிச்சு போயிடுறார். பரதத்துவம்லாம் நிர்ணயம் பண்ணவர் தான், ஆனா அந்த கோதைய வளர்த்த பாசமானது அவரால் தாங்கவே முடியல. இனிமே கோதை வரமாட்டாளா அப்படின்னு நினைச்சுண்ட உடனே, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுடுறார். அப்போ ஒரு அசரீரி கேட்கறது, இன்று முதல் நீர் பெருமானுக்கே மாமனாரானபடியால் இது போன்ற வருத்தங்கள் கொள்வது தகுமோ அப்படின்னு கேக்குறது. பெரிய பெருமாளின் மாமனாராக ஆனபடியால் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுவீர் அப்படின்னு உடனே ஆழ்வார் தன்னை சமாதானம் பண்ணிக்கிறார். பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டுகந்து மனாட்டுபுறம் செய்யும் குலோ அப்படின்னு மனசு தேத்திக்கிறார், பிரார்த்திக்கிறார். கோதையோட தோழிகளுக்கு நிதர்சனம் புரியறது, இவ்வளோ நாள் கோதையோட பேசி வளர்ந்து சிரிச்சு யார கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுலாம் பெரிய சண்டை போட்டு எல்லாம் பண்ணினவாளுக்கு திடீர்னு கோதை இல்லைன்னு அது புரியவே இல்லை. அப்போ அவளுக்கு அந்த புலம்பலானது ஜாஸ்தியாது. இனிமே நாங்க என்ன பண்ணுவோம் கோதை இல்லாம? இப்படி கோதையே நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ இப்படி கிளம்பி போயிட்டிய, நாங்க இனிமே என்ன பண்ணுவோம் அப்படின்னும் போது கோதையோட குரல் அவளுக்கு கேக்கிறது, தோழிகளே உங்களுக்காக தான் நான் ஒரு பெரிய விஷயத்த சொன்னேனே, இன்னுமா அது உங்களுக்கு புரியல அப்படின்னா, என்ன சொன்ன கோதனின்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னா, எப்பவுமே சுவாபதேசம் அந்யாபதேசம்னு ரெண்டு விதம் கொடுக்கறது தான் கோதையோட ஸ்டைலே. வாரணம் ஆயிரம் கொடுத்ததும் அவ அப்படிதான் கொடுத்துருக்கா. அது அவ கூட இருக்கிற வரைக்கும் யாருக்குமே புரியல. அவளோட கல்யாண கனவு அப்படிங்கறதாவே தான் எல்லாருக்கும் அது மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, வாரணமாயிரம் பதிகத்துல என்னுடைய கனவாக நான் கூறியது என் திருமணம்னு நினைச்சிங்களா, அது இந்த ஜீவனானது பெருமாள் அடையும் விதமான சரணாகதி தத்துவத்தை நான் திருப்பாவையில சொன்னபடி கொஞ்சம் கூட குறைவர இல்லாம அதை அனுஷ்டிச்சு வந்தா நிச்சயமா மோட்சம் அடையும் வழியத்தான் நான் அதுல சொன்னேன். நம்மாழ்வாரோட சூழ்வு செம்பு தசகத்துல எப்படி ஒரு ஜீவன் வைகுண்டம் போற வழியில போகங்களை அனுபவிக்கிறதோ அதையே தான் வாரணமாயிரத்துல ஆண்டாள் நாச்சியார் அந்த பதிகத்துல நமக்கு கொடுத்துருக்கா. பூரண பொற்குடம் பூரித்தது உயர்வின்னில் தோரணம் நிறைத்தெங்கும் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார் சூழ்வு செம்பு தசகத்துல. அதையேதான் இங்க இவனும் சாதிச்சா. இந்த ஜீவன் பெருமாளை திருமணம் பண்ணிக்கிற அந்த பந்தத்துல பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் அப்படின்னா, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் என்னோட திருமணத்தை நிச்சயம் பண்றதுக்கு வருவா அப்படின்னு சொன்னேனே அது என்ன அப்படின்னா, அர்ச்சிஸ்ன்ற அக்னி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம், வாயு, சூரியன், சந்திரன், மின்னல், வருணன், இந்திரன், இவாளுக்கெல்லாம் ஆதிவாகிகள்னு பேரு. இவாள்லாம் சூழ்ந்து இந்த ஜீவனை அழைச்சிண்டு போறா. அடுத்தது வேத வல்லுநர்கள் ஜலம் சேப்பா அப்படின்னு சொன்னனே அது விரஜா நதியில நீராடுறது. அந்தரியானவள் ஆடை அளித்தாள் அப்படின்னு நான் சொன்னேனே, எனக்கு அவ நாத்தனார் முறை, அதனால அவ எனக்கு வந்து அந்த ஆடையை கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா, அப்படி இல்ல. இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போது ஒரு மாயையானது நம்மள வந்து சூழ்ந்துக்கிறது. அது நம்ம இந்த ஜீவனுக்கு இந்த தேகத்துல இருக்கும் போது அது இருக்கு. இந்த தேகத்தோட நம்ம அங்க போக முடியாது. அங்க போகும்போது நமக்கு ஒரு புது தேகமானது கொடுக்கறா. அந்த அதைத்தான் நான் அந்த இடத்துல ஆடைன்னு சொன்னேன். ஆக அங்க போகும்போது இந்த மாயையானது நீங்கி அங்க நமக்கு ஒரு புது உடலானது கிடைக்கிறது. பாணி கிரகணம் செய்யறது அக்னி சாட்சியா ஏழடி நடந்ததுன்னு சொன்னது என்னன்னா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அப்படின்னு சொன்னமே, ஏழு ரூபங்கள் எடுத்து உனக்கே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் அந்த பாணி கிரகணம். திருவடி தொட்டு அம்மி மிதித்தது யாதெனில் அப்படி நான் சொன்னது என்னது அப்படின்னா, பெருமானை காட்டிலும் உயர்ந்த பாகவதோத்தமர்கள் இருக்காளே, அவ என்ன பண்ணுவான்னு நம்மாழ்வார் சாய்க்கிறார். விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். நம்மளோட திருவடிய அவ வந்து சோதிப்பாளாம் நம்ம மோட்சத்துக்கு போகும்போது. அததான் நான் அந்த இடத்துல குறிப்பிட்டேன். திருமணம் முடிந்து மங்களஹாரத்தை எடுக்கிறது அப்படின்னு சொன்னனே அது என்னன்னா, நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தேன்னு சூழ்வு சிம்பு தசகத்துல நம்மாழ்வார் என்ன சாய்ச்சாரோ அதையே தான் வாரணமாயிரம்ல நானும் சொன்னேன். இந்த ஜீவனானது பெருமாளை போய் அடையும் போது அதற்கு ஏற்படக்கூடிய விவரணங்களை தான் நான் அதுல கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் கோதையா பூவுலகுக்கு வந்ததே எதுக்காக அப்படின்னா, இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, அதாவது இந்த ஜீவனானது பரசமர்ப்பணத்தின் மூலமா பெருமாள் அடைஞ்சு கைங்கரிய பலனை அடையலாம் அப்படின்ற ஒரு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான விஷயம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான். வெறுமை சொன்னா போராதுன்னு தான் நானே அதை அனுஷ்டிச்சும் காமிச்சேன். இதோ இப்ப பெருமாளையும் அதனாலதான் நான் உங்களுக்கு அதை சேர்ந்து காமிக்கிறேன். எம்பெருமானையே ஆண்டனம் கோதையின் விருப்பப்படி நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. அவளோட ஆணைப்படி நம்ம எல்லாருமே அவளுக்கு பிடிச்ச அந்த எம்பெருமானோடு நடந்த திருமண வைபவம் மாதிரி நம்ம ஒத்தருத்தருக்கும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அவளோட திருவடியையே நம்ம இதுக்காக தஞ்சமாக பற்றுவோம். சதமக மணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா தனவர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழக விநிகிதாபிகி ஷக்பீராகிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜா நகா என்று கூறி இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்த நம் சுவாமிக்கும், அவர் வணங்கி அந்த கோதா பிராட்டிக்கும், அவள் வணங்கி அந்த எம்பெருமானுக்கும் ஒரு மங்களம் சொல்லி தலை கட்டுகிறோம் அடியேன். ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகார்ப்பணம் அஸ்து.